ஹலோ, குழு நண்பர்களுக்கு ஆத்மா நமஸ்காரம். நேற்று ஐயா வந்து ஞானப்பிரகாஷ் ஐயாவுடைய வந்திருந்தார். ஆதியுடைய பண்ணைக்கு மேத்துக்குடிசை என்ற இடத்துக்கு வந்திருந்தார். வந்த இடத்துக்கு நாங்களாம் போயிருந்தோம். எங்கள் தொண்டை மண்டலம் உழவர் குழுவிலேருந்து நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோம். அது இல்லாத எல்லா ஏரியாவிலிருந்தும் மக்கள் வந்திருந்தாங்க. மொத்தம் ஒரு 28 பேருக்கு அங்கே அசம்பிளி ஆயிருந்தாங்க. நான் வந்து ஐயாவை பார்க்கணும், மயிலாடுதுறை போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் போக முடியல. எனக்குள்ளே ஒரு பெண் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவே கண்டிப்பாக நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. அதே மாதிரி பார்த்தா நான் யோசித்த விஷயங்கள், ஒரு 1 வீக்லேயே ஆதி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஐயா வந்து சனிக்கிழமை நம்ம தோப்புக்கே நம்ம பண்ணைக்கே வராரு அப்படி சொல்லிட்டு. நான் நேரில் போயிட்டு பார்த்தேன், பேசினேன். ஐயா பார்க்கும்போது ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு இயல்பாக இருக்கிறாரு. ஒரு பகட்டாக ஒன்றும் இல்லை, ஒரு பெருமிதமும் இல்லை அவர்கிட்ட, ஒரு கர்வமும் இல்லை. அப்படியே யார் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே டான் டான் டான் டான் டான் அப்படியே பதில் சொல்கிறாரு. அதே சமயம் அந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி குடித்த படம் வருது. அப்படியே எப்படி சொல்லுவாங்க, தட்டி விட்ட மிஷின் போல் அப்படியே குதிக்குது அப்படியே அந்த வார்த்தைகள். அப்படியே எப்படி சொல்கிறதுனதுல ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. அந்த ஸ்பீச் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நீர் மேலாண்மையை பற்றி, தண்ணியை வந்து எதையும் நீங்கள் போர்வெல் போட்டு எதையும் தேடிக்கிட்டு இருக்காதிங்க. தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையானது கிடையாது, செயற்கை. அதை நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வரப்பை எடுத்து கட்டும் போதே அதுவே நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு உதவி பண்ணிடும். நீர் மேலாண்மை வளர்த்து கொடுத்துரும். போர்வெல்ஸில் தண்ணி வரும், கிணறுல தண்ணி வரும். இதை ஒன்று மட்டும் பண்ணால் போதும். மண்ணுக்கு வந்து சத்து கொடுக்குற, மூடாக்கு போடுற, இதை பண்ணுற அதை பண்ணுறன்னு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மண்ணே சத்து மாயமான மண்ணாக மாறிடும். அப்போ நீ எதை பண்ணாலும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். மர வகைகள், பழ வகைகள் தோட்டங்களை நடுறோம் அப்படின்னா எது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய மரங்களை வேலியில் நம்ம நிலத்தில் தூரத்தில் நடணும். முன்னாடி குறுகிய கால பயிர்களை வந்து முன்னாடி நடணும். அதுவே 1 மாசத்தில் கீரைகள், காய்கறிகள், பூக்கள் அது மாதிரியான வகைகளை நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் நம்ம வீட்டு ஓரத்தில் நடணும் அப்படின்றத பற்றி சொன்னார். நீர் மேலாண்மை பற்றி பேசணும். அதுக்கடுத்து ஆதி பண்ணையை முடிச்சுட்டு மறுபடியும் பாலு ஐயாவுடைய பண்ணை போயிருந்தோம். ஆற்காட்டு பக்கம் அந்த நிலத்துலேயும் வரப்பை எடுத்து கட்டுறதுக்கு ஐயா பேசிட்டு இருந்தார். அவர் கூட நாங்கள் எல்லோரும் ஒரு 15-20-25 பேருக்கு உட்கார்ந்தோம். அவருடைய ஸ்பீச்சு கேட்டோம், நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் கருத்தரங்கு, அப்புறம் பிட்டோராஜ் ஐயாவுடைய நீர் மேலாண்மை, அவருடைய பூச்சி விரட்டி பயிற்சி, அது இல்லாத நம்ம பாலக்கர் ஐயாவுடைய 9 நாள் திருச்சியில் பயிற்சி, இது மாதிரி நிறைய பயிற்சி, தொண்டை மண்டலம் பயிற்சி, அது மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு அப்படி சொல்லிட்டு எங்கெல்லாம் பயிற்சி கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்திருக்கேன். ஈஷாவில் இருக்கிற பயிற்சி எடுத்திருக்கேன். அது இல்லாத நாகரத்ன நாயுடு ஐயாவுடைய எஸ்ஆர்ஐ நடுமுறை பயிற்சி எடுத்திருக்கேன். இது மாதிரி வந்து நிறைய எடுத்திருக்கேன். ஆனால் இது எல்லாத்தோடய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவருடைய ஸ்பீச்சு. ஆனால் நான் எதிர்பார்க்கல இவர் எப்படி. ஆனால் நிறைய குரல் பதிவுகளை கேட்டிருக்கேன், நிறைய வாய்ஸ் மெசேஜ் பார்த்துருக்கேன், டெய்லி அவருடைய இது பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். மக்களுக்கு இயல்பாக சொல்லித்தராரு, இதை தான் இதை பண்ணு, இதை வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்றாரு. அதில் நம்ம பெட்டு அமைச்சு மரஞ்செடிங்களை ஓரத்தில் நட்டு அது சென்டரில் முதன்மை பயிர்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது, நேற்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இயற்கை விவசாயத்தில் நான் ட்ரைனரு, நிறைய விஷயங்களில் நிறைய வந்து ஒரு 100-200 ஏக்கருக்கு நான் ஆலோசகராக இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, காலேஜ் லெக்சருங்களே நம்மளை எடுத்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜ் லெக்சருங்க நம்மளை கூப்பிட்டு அவங்க காலேஜுங்களுக்கெல்லாம் நான் என்ன ட்ரைனிங் கொடுக்க கூப்பிட்ருக்காங்க. நானும் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு போயிட்டு. ஆல்ரெடி ப்ராசஸ் நிறைய போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. இந்த இவருடைய ஸ்பீச், இவருடைய விவாதங்கள், அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலான்றதை யோசிக்க வச்சுது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்னுடைய ட்ரைனிங்கே என்னுடைய டிஃப்ரெண்ட்டே வேறு சேஞ்ச் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குழுவில் என்னை இணைச்சதுக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் இதான் ஃபஸ்ட்டு ஆடியோ போடுறேன். ரெண்டாவது ஐயாவை பார்த்ததுக்கும் ஐயாவுடைய புகழ் மேலும் மேலும் பரவணும்னு சொல்லிட்டு ரொம்ப நான் கேட்டுக்கிறேன். அவருடைய புகழ் மேலும் பரவணும், அதே சமயம் அவருக்கு வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.